Seji tumara beti avadane enak pundati Seji tumara beti avadane enak pundati saukar pete seji tumara beti avadane enak pundati மல்வா பீடா வந்த வாயில போட்டு துப்பு ஒண்டா ஊரு ஃபுல்லா சேஜி குமாரா பேட்டி அவதானே எனக்கு கொண்டாடி நிம்பளிக்கு வட்டி கட்டி வட்டி கட்டி வாங்க திம்போ ஹோலி வந்தா கஷ்டப்பட்டு லவ் பண்ணா மாதாஜி ஓ பொண்ணு பாத்தாஜி தர தரணி எடுத்துட்டு போனானு ஜில்லா நிப்பா என் ஜோடி என்னாலும் நீ தாண்டி குஜராத் கோடி போய் குஜால இருப்போ நீ வாடி சேஜி சேஜி சே